நீயாரோ நான் யாரோ நீயாரோ நான் யாரோ. அவ காதல் பொய்மில்லை, வலித்தாலும் சொல்லவில்லை. அழுந்தாளே எதுக்காக நடந்தேனே தெரியாம. உந்தன் காதலை உணரவில்லை, உண்மை காதலே புரியவில்லை. நீ பூக்க தோட்டத்து நான் பூக்க வேணுமென்றேனோ. உன்னை பார்த்ததும் அதிர்ச்சியிலே நான் தூரமாக நின்று அழுகிறேனேமா, உருகிறேன் நீ வேணுமே. என்னை மன்னிப்பாய் அப்பனே, இன்று நீ இல்லை என் அருகில்தான் இருந்த நாட்களும் அழிந்து விற்றதால். உருகிறேன் நீ வேணுமே, என்னை மன்னிப்பாய் அப்பனே, என்னை மன்னிப்பாயா. இன்று நீ என்னை மன்னிப்பாயா. சொல்லடி நான் செய்த பாவம், என் மனதிலே காயம், என்னை மன்னிப்பாயா. பின்னே நீ என்னை மன்னிப்பாயா. இன்று நீ என்னை மன்னிப்பாயா. சொல்லடி நான் செய்த பாவம், என் மனதிலே காயம், என்னை மன்னிப்பாயா. மறந்துடுன்னு சொல்லல, என்ன மன்னிச்சிடுன்னு கேக்குறேன்.